यस्या भवद्भक्तजनार्ति हन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीनृसिंहम् शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाहृदि. இன்றைய தினம் வரதராஜ பஞ்சாசத் ஸ்தோத்திரத்தில் 17வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம். ஸ்லோகம் விஸ்வாதிசாயி சுகரூப யதாத்மகஸ்துவம் வியக்திங்கரீஷ கதயந்தி ததாத்மிகாந்தே ஏனாதி ரோஹதி மதி ஸ்துதுபாசகாணாம் சாக்கிம் துவமேவ தவ வேதி விதர்க்கடோலாம் அப்படின்ட்டு ஸ்லோகம். இதனுடைய அன்வயக்கிரமம் பார்த்தோன்னாக்கா, ஹே கரீஷ, விஸ்வாதிசாயி சுகரூப தே வியக்திம் துவம் எது ஆத்மகா ததாத்மிகாம் கதயந்தி ஏன தொதுபாசகானாம் மதிஹி சா தவவா கிம் துவமேவ இதி விதர்க்கடோலாம் அதிரோஹதி அப்படிங்கிற போல அன்வயக்கிரமம் என்னன்னாக்கா, யோகிகளுக்கு உன்னை உபாசிக்கும் அந்த எண்ணத்தை உடையவர்களுக்கு ஒரு சில சந்தேகத்தை ஏற்படுத்துறதான். விதர்க்கடோலாம் அப்படின்னாக்கா, அவர்களினுடைய மனது சந்தேகத்தினால் ஊஞ்சலை போல ஆடுறது, சந்தேகிக்கிறது அப்படிங்கிற போல அர்த்தம். என்னன்னாக்கா, பெருமாள் எல்லா அவஸ்தைகள்லையும் எல்லா நிலைகள்லேயும் பெருமாள் ஷரீரத்தோடு தான் இருக்கார். பெருமாளுக்கு ஷரீரம் உண்டா இல்லையான்ற ஒரு சம்சயம் இருக்கு. ஷரீரம் உண்டு அப்படின்னாக்கா, நம்முடைய சரீரத்தை போல் பெருமாளுக்கும் சரீரம் உண்டு அப்படின்னாக்கா, சரீரத்துக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் யாவும் பெருமாளுக்கு வந்துடுமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் பெருமாளுடைய பெருமாளுக்கு சரீரம் உண்டு, பெருமாளுடைய சரீரம் நம்ம ஜீவாத்மாக்களுக்கு ஏற்படுகிற சரீரத்தை போல் நமக்கு இருக்கிற சரீரத்தை போல பெருமாளுக்கு சரீரம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய சரீரம் கர்ம கிருத்தம், புண்ணிய பாபங்கள் அதனுடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு, சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு ஹேதுவாக நமக்கு இந்த சரீரம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் பெருமாளுக்கு அப்படி கிடையாது, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தான் அவருடைய சரீரம். அதனால தான் அவருடைய சரீரத்தை திவ்யமங்கள விக்கிரகம், அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னாக்கா, கர்ம சம்பந்தம் துளி கூட இல்லாதவர். அதனால நம்மளுடைய சரீரமும் பெருமாளுடைய சரீரமும் ஒன்று கிடையாது, வேறுபட்டது அப்படிங்கிற அர்த்தத்தை புரிஞ்சிக்காதவாளுக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும். அதனால பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம் ரொம்பவும் ஆனந்த சுரூபம், ஆனந்தமயமானது. அவருடைய சரீரமும் ஆனந்த சுரூபம். அதனால ரசகுஹேவாயம் லப்த்வானந்தி பவதி, ஆனந்த சுரூபம், இருக்கக்கூடிய ஆனந்தத்திற்கு எல்லாத்துக்கும் இருப்பிடமாக அவரை சொல்லுறது, ஞானத்துக்கு இருப்பிடமாக அவரை சொல்றது, அதாவது ஞானானந்தமயம் என்று. இப்போ அவருடைய ஆத்மஸ்வரூபமும் அவருடைய சரீரமும் இவை இரண்டும் வெவ்வேறா ஒன்னா அப்படின்ட்டு பெருமாளை தியானம் பண்ணுகிறவாளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களாக இருக்கும். என்னக்கா, பெருமாளுக்கும் பெருமாளுடைய திருமேனிக்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த கஷ்டத்தினால்தான் பெருமாளை தியானிக்கக்கூடிய யோகிகளுக்கு முதல்ல சந்தேகம் வர்றது. பெருமாள் பெருமாளுடைய திருமேனி ஒன்றுதானா இல்லை வேறுபட்டதா, அதாவது சுரூபத்தை காட்டிலும் திருமேனி வேறுபட்டதா ஒன்றா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் அதை மற்ற பிரமாணங்களெல்லாம் கொண்டு பெருமாளும் பெருமாளுடைய சொரூபம் திருமேனியும் வெவ்வேறதான் அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணுறாளாம். அந்த அர்த்தத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவித்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். விஸ்வாதிசாயி சுகரூப யதாத்மகஸ்துவம் வியக்திங் கரீஷ கதயந்தி ததாத்மிகாந்தே. இதே அர்த்தங்களைத்தான் வேதங்களும் கூறுறது, வேதங்களும் சொல்றது. ஏனாதிரோஹதிமதி ஸ்தொதுபாசகானாம், உன்னை உபாசிக்கக்கூடிய யோகிகளுக்கு, தியானம் பண்ணக்கூடிய யோகிகளுக்கு இந்த மாதிரியான சந்தேகத்தினுடைய நிலை அடைகிறார்கள். எது அப்படின்னாக்கா, நீயும் உன்னுடைய திருமேனியும் ஒன்றா இல்லை வெவ்வேறா அப்படிங்கிற சந்தேகத்துக்கு தள்ளப்பட்டு, பிறகு மற்ற பிரமாணங்களெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ரெண்டும் ஒன்று அல்ல, வெவ்வேறதான் அப்படின்ட்டு தீர்மானம் பண்ணுறாளாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமன் ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.